நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை. நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை. நீதானே எப்போதும் எந்த கண்களில் வாழ்கின்றாய் அழுகின்ற இப்போது நீ என் கண்ணீராகின்றாய். நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை. நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை. கண்களில் வாழ்கின்றாய் அழுகின்ற இப்போது நீ என் கண்ணீர் ஆகின்றாய்.